dum da dum da dum dum da dum da dum dum da dum dum da dum da dum dum da dum da dum dum da dum da dum dum da dum dum da dum da dum dum da dum da dum dum da dum da dum. ஏ எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி ஏ எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி ஏ எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி ஏ எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி டியூஸ்டே நீ தண்டம் வெட்னஸ்டே தேடி வந்த கண்டம் தர்ஸ்டே நீ மொக்க ஃப்ரைடே நீ போக்க சாட்டர்டே சண்டே ஓட்டு தீர்க்க ஸ்ட்ரீட் டாக் நீ தான் பெரிய கல்ல நான் தான் கீரி புல்ல நீ தான் ஸ்னேக் நான் தான் அக்டரு நீ தான் சச்சினு நான் தான் ஆண்டனி நீ தான் நீ ஓசாமனா நான் ஒபாமா டி அட ஒண்டெத்து என் கையில டி எப்படி எப்படி